ஓதும்ருதையோன்யாழிசெய்வேதக்கியல்வடகவதந்தாயிபோற்றி சென்றங்கத்தின் இரங்கை செற்றாய் திரள் போற்றி பொன்னச்சகடம் உடைத்தாய் புகழ் போற்றி கண்டுகொண்டாய் எறிந்தாய் கடல் போற்றி குண்டுகுடையாய் எடுத்தாய் குணம் போற்றி இன்று பகைவருக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே தீப்பதை கொள்வாள் இந்தியாம் வந்தோ விலங்கே ரோலம்பாவாய் சேவகமே ஏற்றி பதை கொடுத்தல் பக்தருடையதான சுவாவம். அதன் ஆச்சியார் அனுசாரம் பண்ணா கண்ணனை பார்த்த உடனே கண்ணன் ஆஸ்தான மண்டபம் எழுந்தருளி சிம்மாசனத்திலே வீற்றிருந்தவுடனே அவனுடைய திருவடியை தங்கள் அங்கங்களிலே எல்லா இடத்திலையும் சாத்திட்டு இவ்வளவு சுகுமாரமான திருவடிகளைக் கொண்டு நமக்காக பத்தடி நடந்தான் அப்படிங்கிறத நினைச்சு சந்தோஷப்பட்டு அவனுடைய குணங்களுக்கும் அதை நினைத்து துக்கித்து செயற்பட்ட உசந்த தத்துவமா இருக்கிறவன் நமக்காக இவ்வளவு சுலபனா ஆனானேன்னு சொல்லிட்டு அவனுடையதான திருவடிகள் அவனுடைய வீரச் செயல் அவனுடைய குணங்கள் அவனுடைய அவதாரிய குணம் அவனுடைய சௌசீல்யம் எல்லாவற்றுக்கும் அவனுடைய ஆயுதங்கள் எல்லாத்துக்கும் பல்லாண்டு வாழ்க்கா அங்கி உலகம் குறிப்பா பாசுரத்தில் பக்தர்களுக்கு சுவாவம் நம்ம சம்பிரதாயத்தில் பிரபஞ்சன சந்தான கூட்டஸ்தர் ஆழ்வார் இதை தினம் ஸ்ரவண நட்சத்திரம் இல்லையா எந்தெருமான் திருவேங்கடமுடையால் எந்தெருமான் ஹயக்ரீவன் இந்த பேருக்கும் நட்சத்திரம் ஸ்ரவணம் தான் ஆவணி ஸ்ரவணம் அவருக்கு புரட்டாதி ஸ்ரவணம் தீர்த்தவாரினாள் அன்னைக்கு அவதரித்தவர் சுவாமி தேசிகன் ஸ்ரீ பரகால மடத்தில் ஆராத்ய மூர்த்தி ஹயக்ரீவன் அவருடையதான அவதாரோத்சவம் மாத அவதாரோத்சவம் சுவாமி தேசிகனுடைய சிஷ்யரான பிரம்மதந்திர சுவந்தியன் கூடஸ்தரா இருக்கக்கூடிய மடம் இல்லையா அங்க ஸ்ரவணம் தெரிவித்து பகவதனுபவம் கிடைக்கிறது பெரிய பாக்கியம். ஆழ்வார் எங்கெருமானுடைய குணங்களை அனுசந்தானம் பண்ணும் போது அனுபவிக்கும் போது முதல் பத்தில தேய்யன் உபாயத்துக்கு வேண்டிய தேஜத்துவத்தை சொன்னார். இரண்டாம் பத்தில ராக்கியத்துவத்துக்கு வேண்டியதான போக்கியத்துவத்தை சொன்னார். கைத்தரியம் மண்டலத்துக்கும் போக்கியமாக இருக்கிறவனும் திவ்யமங்கல விக்கிரக விசிஷ்டனை பற்ற மூணாவது பத்தில சொன்னார். அதில் பேசினார். அதுல திவ்யமங்கல விக்கிரக விசிஷ்டத்துவம் பிரதானமாக தென்திருமலை வட திருமலை திருவாளூரில் அழகார் திருவேங்கடப்படையார் இவர்களுடைய அனுபவம் ஆழ்வாருக்கு கிடைச்சது அதை ஈடுபட்டார். அதன் பிறகு அந்த மாதிரி பிராப்தியனா போக்கியனா இருக்கக்கூடிய பெருமாள் அதிபோக்கியம் அதிபோக்கியன் அவர் போக்கியத்துவத்துக்கும் அதிபோக்கியத்துக்கும் நித்தியாசம் சொல்லப்பட அந்த அவன் போக்கியன்னு அனுபவிச்ச ஜனத்தைய வஸ்துக்களை காட்டிலும் போக்கிய வஸ்துக்களை நமக்கு தோன்றலை காட்டிலும் அவன் போக்கினால் தாங்கத்தை அதை சொல்ல ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல சேவாயோக்கியோ அதிபோக்கியா சுபோகத்தனமும் சர்வபோக்கிய பிரகிருத்தாக எல்லா போக்கியமான வஸ்துக்களை காட்டிலும் வசந்தவன் உயர்ந்தவன் சொல்லணும். அதை சொல்றதுக்கு முதல்ல ஆழ்வாருக்கு இதற்கு முன்னாலே சன்மம் பலபலை செய்து அதுல நம்முடைய பாவங்களை போக்கிறவன்கிட்ட அனுபவிக்கிற ஆழ்வார் அதன் பிறகு லோகத்தவர்களை பார்த்து எல்லோரையும் சேர்த்துன்னு அனுபவிக்கணும்னு ஆசை வந்துதான் ஆழ்வார். நாம் மட்டுமா அனுபவிக்க கூடாது பெருமாளை பெருமாளைய குணங்களை ஊழியிருப்பவர்களை எல்லோரும் சேர்த்துன்னு அனுபவிக்கணும்னு ஆசை வந்தது. அந்த மாதிரி சுத்தீங்களை பார்த்தா எல்லாரும் லோகத்தில் ஈடுபட்டு இருக்கா விஷய பிரபலாடா இருக்கா நிறைய பேர் அகங்கார கம்பீரமா இருக்கா அகங்காரத்தோட இருக்கா. அப்பேற்பட்டவாளை பார்த்து சொன்னார் லோகத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள்லாம் ஸ்திரம் கிடையாது, ஸ்திரமான ஐஸ்வர்யம் உடையவன் என்பதுமானே அதனால் ஸ்திரமான ஐஸ்வர்யம் உள்ள பெருமாள் இடத்துல ஆசிரியக்க வேண்டும் நாலாம் பத்து முதல் திருவாய்மொழியில சொல்ற. ஒரு நாயகமாய் ஓட உலகுலகாண்டவர் கருணாய் கவர்ந்தகாலர் சிவைகியபானையர் பெருநாடு கால உண்மையிலே நிச்சராம் கொள்வர் திருநாரணந்தால் காலம் பெற சிந்தி தூங்கினோம். லோகத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யமானது ஸ்திரமான ஐஸ்வர்யம் இல்லை. அந்த நேரிய அலைவரத்தில் இந்த ஐஸ்வர்ய வர்த்தத்தை ரொம்ப அழகாக கருகிற அழியாத ஐஸ்வர்யம் மற்றவர்களுக்கு கொடுக்க கொடுக்க குறையாத ஐஸ்வர்யம் உள்ளவன் தேவப்பெருமான். முதல்கள் அழிகின்றேன் என்று உருவாக வைத்தவரை அமையுமணி என்பவர் போல் அர்ஜனிடம் கரம் வைத்து தமதனைக்கும் அவர்களுக்கு வழங்கியும் தான் மிக விளங்கும் அமைவுடைய அன்பானார். அமைவுனா பொருத்தம் அர்த்தம். இங்க கொடுக்க கொடுக்க குறைவில்லாமல் தான் ஐஸ்வர்யத்திலே கூட்டமாக இருக்கக்கூடிய வரணக்கம் வரங்கள் இட்டங்களை கொடுக்கக்கூடிய குணத்தோட பூர்த்தி இருக்கிற பெருமான் ஐஸ்வர்ய பூர்த்தி இருக்கிற பெருமான் சரித்திர சுவாமி அடைகளை சாயங்கள் தான் அந்த ஆழ்வார்களுடைய சீசுத்திகள் தான் அந்த மாதிரி லோகத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் ராஜாக்களுடைய ஐஸ்வர்யம் அது ஸ்திரமானது இல்லை. அது முகத்தில் முதல் சிவாகியில ஒரு நாயகமான உறவுகளோடு அடங்கல. அதாவது வெண்பற்றக்கூடிய ஏகச்சக்கரம் ஏகச்சக்கர அதோ பக்திகளாக சிம்மாசனத்திலே இருந்து ராஜாக்களுக்குண்டான சகல கௌரவங்களையும் அனுபவிச்சிருக்கா அப்படி இருக்கிறவர்களும் அந்த ஐஸ்வர்யம் இழந்தவாறே லோகத்தவர்கள் பரிகரிக்கும்படியான தன்மையையும் மதிப்பு மிக்க ஸ்தானத்திலே இருந்து இப்போ மதிப்பிழந்தவர்களாகவும் கௌரவம் இழந்தவர்களாகவும் ஒரு நாளுக்கான உண்மையிலே நிச்சயம் கொள்வர். ஆகாரத்துக்கு கூட வழி இல்லாமல் இருக்கக்கூடிய கூட அவளுக்கு ஏற்படும். அதனால லோகத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள் சாஸ்வதம் கிடையாது. எவ்வளவு மாநிலத்தில் இருக்கக்கூடியதுதான் முக்கியமான ஐஸ்வர்யம். முக்கியமான ஐஸ்வர்யத்துக்கு சொந்தக்காரணம் ஐஸ்வர்யங்கள் இருக்கிறதா உண்மையா இருக்கக்கூடிய லட்சுமிக்கும் லட்சுமியாக இருக்கக்கூடியவன் லட்சுமி சியகா என்று இருக்கக்கூடிய பிரத்யட்ச மானுஷ்வரிக பிரதிமகாசினியினாம் பிரஜானாம் ஜேயோமுக்தியாக இருக்கக்கூடியவன் மகாலட்சுமித்தாய பெரியாட்டியா. அவளுக்கும் சோமையாகவும் அவளுக்கும் ஆச்சரியமாகவும் அவள் இல்லாமல் நன்னி இருக்கும்படியானவனாகவும் இருக்கக்கூடியவை என்ற பெருமை உடையவன் பெருமான் திருநாரணன் நிலத்தொடுக்கிறார். திருநாரணன் காலங்களை சிந்தித்து அந்த மாதிரி திருநாள் நடந்தால் காலங்கள் திருநாமன் திருமணிகளை காலத்திலே தொழில்படியாக சிந்தித்து உரிமை இங்க இப்பவே அடைய முடியாது. காலத்திலே தொழில்வதற்கு இப்பொழுது சிந்தனை செய்யலாமே. திருநாள் நடந்தால் காலத்தை சிந்தித்து உரிமையும் ஜனவரி மாதம் சிந்தித்து உரிமையும் இந்த ரெண்டு மாதம் மேலே போட்ட வயதுக்கு செய்திருக்கும் நினைக்கிறோம். திருநாள் இருந்தால் காலத்தில் இங்க போய் சேர்ந்து இருக்கட்டும். இங்க வேலை போட்ட திருநாராயணத்துல வைரமுறை சேவையாது அவரை அழகா சேசாரி தருகிற அதாவது கிடைக்க வேண்டாம். திருநாளா சாரிக்கிற நித்தேஸ்வரி எம் சுவாமி ஐயாயிரத்தி ஸ்ரீ சுத்தி இப்படி விஜயவங்கள் இருக்கிற விசித்தரே பிராபகனும் பிராப்தன் பிராபகம் உபாயம் முதல்வர் தத்தோட சாதாரணம் அனுபவிச்சிருக்காங்க அதிபோக்கியன் சொல்லி பிராபியத்தை அனுபவிக்கிறவையோ போக்கியனாயிருக்கிறவன் பிராபியத்தை அனுபவிச்சார். அந்த அதிபோக்கியத்தை இங்கே விஸ்தாரமாக அனுபவிக்கிறார். போக்கியத்தை அதிபோக்கியமாக அனுபவிக்கிறார். இப்பற்றி உள்ள பத்து திருவாயுமிகளாலும் பலித சுவாபதேசாஸ்தமான நிச்சய ஐஸ்வர்யத்வாரி ஐஸ்வர்யத்துவம் ஆதிகளாலே விதீகரிக்கிறார். இவ்வாறு பேசப்பட்டதும் காத்தவியத்தான் ஸ்லோகத்திற்கு சுவாமி வியாக்கியானம் என்ற செய்தார்கள். வித்யைஸ்வர்யம் துரியே சகஜ பௌல சத்போத்யம் அயோன்ய சட்டம் ஏகாபாதி ஸ்வதுல்யம் ஸ்வஜனகிருத கிருதாஸ்தீர்த்தி தேஹி வைத்யம் சந்துஷ்டம் சத்குணி ஸ்வஜன பரிகிருத்த உபேக்கம் இஷ்டாஸ்தலிங்கம் சுஸ்ரேஷ்டம் சர்வபோக்யாதி அமுதசதகே தேவதா சார்வபௌமம் என்று அறிவிச்சு ஏற்பட்டது சாத்தவிருத்தவன் இருக்கிற சுவாமி. அப்புறம் ஒவ்வொரு திருவாயு மீது இருக்கக்கூடியதான அவைகளுக்கு உள்ளீடான உள்ளர்த்தமான அதில் காண்பிக்கப்பட்ட அதிலே துணிக்கக்கூடிய எந்தருமானே முதல் விஷயங்களை ஒவ்வொன்றையா காண்பிக்கிற செய்தினாயிருக்கின்ற இதில் முதல் குருவாயிலான விநாயகத்தில் ஸ்ரீமத்த நாராயணத்வாரிகளாலே பகவானுடைய சுஸ்திர ஐஸ்வர்ய சுரூபத்துவத்தை ஐஸ்வர்யமத்துவத்தை உபபாதித்த முதல் திருவாயிரம் விஷயம் எந்தெருமான் முக்கியமான ஐஸ்வர்யத்தை உடையவன் அவனே நமக்கு ஐஸ்வர்யமாக ஆகக்கூடியவன் அடுத்த இரண்டாம் திருவாயிரம் பாடநாயகில் தம்முடைய தத்தையாகாசிய ஆவேதனத்தாலே தனக்கு அபிவேகமானது சதசாகமாக விளைந்து தேசகால விக்ரகிருஷ்டமான அர்த்தங்களையும் தத்தேச காலதிசீட்டமாக பெற வேண்டும்படியான பகவானுடைய பௌதிக போக்கியத்துவத்தை உபபாதி கருதினார். அழகாண்டு ஒவ்வொரு திருவாயுமே ஒவ்வொரு பாசமும் ஒவ்வொரு போக்கினார்க்கும் முதல் திருவாயுமே லோகத்தவர்களுக்கு உபதேசம் பண்ண ஆழ்வார். லோகத்தவர்கள் கூறினால் சில பேர் வந்தால் முடிச்சுக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னா தான் எம்பெருமானை நினைத்து நினைத்து எம்பெருமான் தன்னுடைய குணங்களை அனுபவிப்பிக்க அந்த உடற்கடிகளை ஈடுபட்டு அந்த அனுபவ பிரீத்தியாலே இன்னும் பெருமாளுடைய சாட்சாரான சம்சேகம் கிடைக்கவில்லைங்கிற அந்த தாகத்தாலே நாயிகாபாவத்தை அடைந்து எப்பெருமான் சாத்திரன் ஏதாவது நமக்கு கிடைக்காதா அவன் ரொம்ப பிரியமா தான் ஆசைப்படக்கூடிய அவன் சாத்திக்கக்கூடிய சாத்திகத்தை எல்லா இடத்திலையும் சேர்த்து அழிப்பார்க்கக்கூடியதான ஒரு திருக்குறாய் நமக்கு கிடைக்காது. அவன் ஸ்ரீஸ்வாமி ஒரு திருத்துதாகிறோம் ஏற்றுக்கோங்களோ ஹரிவசன் போகணும் உடனே நாயகி நாயகி பராமரி நாயகி சொன்னாராம் வள்ளிக்கு முன்னிலை ஆட்சியகம் மூலம் பல்லமை செய்து குரகையை பிணைப்பவர் நல்லறிஞர்களின் நாடு புகழா என்று சொல்லுமாள் தோன்றினை ஆட்சியை பாவையே சொன்னானா குறவை கூட்டாரின் பொது பெருமாள் தோன்றிகள் எல்லாருமா சேர்ந்து கேட்டேன் அதுவும் கிடைக்காது அதுவும் கிடைக்காது அப்படின்னா திருத்துறையே கேட்கலாம் தெரியவா அனுபவிச்சா எதிர்ப்பா திருத்துறையை கேட்கிறேன் எல்லாரும் வரைக்கும் கேட்கலாம் ஆய்வா முதல்ல காமிச்சேன் வைத்தியா கொண்டு காமிச்சேன் என்னடா அப்படின்னா 32 தோசையா 62 தோசை ஊற்றி பண்றாங்க நீரக தோசை முழு தோசை வெந்தய தோசை பருப்பு தோசை கடலப்பருப்பு தோசை தயத்தம்பருப்பு தோசை சுருக்கம் பருப்பு தோசை 62 தோசை பண்ணி போறாங்களா ஆட்சிகாரு அப்படின்னு வரைக்கு காண்பித்து ஆயுதம் காண்பிச்ச பிரகாசாரன் பெருமாள் சாத்திண்ட திருத்துழாய் ராமாவதாரம் சக்கரவர்த்தி பெருமாள் சாத்திண்ட திருத்துழாய் கிருஷ்ணனே வெள்ளத்துல நப்பிக்கைக்காக விஷமங்களை அந்த திருத்துழாய் குழந்தை கூட்டாளர்களோடு அந்த திருத்துழாய் இப்படி விதமான திருத்துழாய் கேட்கிறதே என்ன விஷயம்னா பக்தர்களுக்கு எந்தெல்லாம் சாத்திர திருத்துழாய்னா இந்த பக்திக்கு செதிரியா அது போகும் அப்படின்னு பார்க்கணும் திருக்குடந்தாமி கழிச்சாமும் கோயிலுக்கு போவாளா அப்படின்னு சந்திரி சாமிக்கா பட்டன் சுவாமி அவன் கொடுப்பது பொதுவே வியாக்கியானம் பண்ணதான பாசுரம் இந்த பாடநாள் எழுதுகின்றதன் காண்பித்தர் ஆழ்வார் அப்படின்னா தேசகால சித்திரகிட்டமான அர்த்தங்கள் எதுவும் நடந்திருக்கு அர்த்தங்களையும் சட்டதேசிஷ்டமான பெறவேண்டும் வழியான பகவானுடைய பௌதிக ரூபம் சேவை மாசப்படலாம் சீகரிக்கிறான் தம்முடைய விதிமுறையே யதார்த்தமா நமக்கு விரும்புகிறேன். இவன் என்ன சமர்ப்பிக்கிறதோ நாம் என்ன சமர்ப்பிக்கிறோமோ அதை எம்பெருமான் பாவநாய சித்திப்பதற்கு சாதிச்சுங்கிற வீட்டில அது அப்படியே சீகரித்து பண்ண சொன்னோம். ஒரு பெரிய இந்த காலத்துல ஒரு நகரம், அந்த நகரத்தோட ராஜகுமதியில ஒரு நாள் ராஜகுமாரன் போனானா, அந்த புஷ்பக்கரையில நிறைய அந்த புஷ்பத்தை எல்லாம் வாங்கி வரணும் அப்படின்னு அவனுக்கு போகாத சொன்னாலும் என்ன புஷ்பம் வாங்கி வரணும் நல்ல மாலை வாங்கி வரணும்னு ஆசைப்பட்டான். அப்ப அந்த இடத்துலயே ஒரு வைசியன் வந்தான், வித்தியாசமான பணக்காரன். அந்த பணக்காரன் வந்து அதே கிடைக்கும், ஒரு நல்லதா வசதியான புத்தத்தால் அபூர்வமான புத்தத்தால் அந்த மாலையானது ராஜகுமாரன் அதை செலக்ட் பண்ணான். அப்ப அந்த வைசியனான் வியாபாரியா இருந்தவனும் பணக்காரனும் வந்து அதே மாதிரி கணக்காரனுக்கு ஏதாவது ஆட்சம் தான், யார் அதிகமா பண்ணும் கேட்கப்படுறேன். ராஜாக்களோட கூட வியாபாரிகள்ட்ட மனம் நிறைய இருக்கும் இந்த காலத்தில். அவன் என்ன பண்ணான்னா ராஜகுமாரோட அதிகமா பண்ண விட்டுவாங்க, 125 ரூபாய் வாங்கிட்டான் போட்டி வாங்கிட்டு கொண்டு போயிட்டான். வாங்கிட்டு போயிட்டு அவன் ஆசுல போய் தான் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும்னு அந்த புத்தகம் போய் பெருமாளுக்கு சமர்ப்பிச்சான். இன்னைக்கு ஆராய்ச்சி மாதிரி யாராத்தி படிச்சிருந்தான், யாராத்தி வந்து பெருமாளுக்கு பாரமா இருக்கு பாரமா இருக்கு ஆண்டவன் ஒரு புஷ்பம் ஒரு அபூர்வமான ஒரு புத்தகம் கொண்டு போய் சாத்தின நிறைய வேலை வாங்கி கொடுத்து வாங்க. அத ராத்திரி பெருமாள் வந்து எனக்கு ஒரே வலுவா இருக்கு பார்க்க முடியல, முதல்ல அந்த புஷ்பத்தை கலை கலை புரியல முதல்ல அப்படிதான் ரெண்டு மூணு தடவை சொல்றதுக்கு வந்து பெருமாள் தெரிஞ்சு உடனே அவன் என்ன பண்ணா மூணாம் சொன்ன வச்சு கேட்டான் என்ன வலுவா இருக்கு புஷ்பம் வருவா இருக்கு புஷ்பம் போய் வருவா இருக்கு என்ன நோய் வாங்கினேன் அப்படின்னு வாங்கினேன் 125 பவுன் வாசகமா புத்தமா ஏதாவது வாங்கி முடிஞ்சு தாக்க முடியுமா நீங்க ஒரு புத்தம் சமர்ப்பிக்கா கூட 125 பவுன் வாங்கிட்டாரு அது எப்பவுமே ஹைட்டா இருக்காரு முதல்ல கரைஞ்சிடும் வாழ இல்ல நூறு சொல்லாம அந்த தண்ணிய புஷ்பத்தை அப்புறமா சொல்லுங்க நாம் எந்த மாதிரி பாவனையோட பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோமோ நாம் வரைய பார்க்காம வசதியான வரையா இருந்தா கூட கொடுத்து வாங்கி அவனுக்கு நினைச்சு அர்த்தனை பண்ண முடியோ அவன் அத்தனை வாங்கி விட்டதா அதை நினைப்பான் அதை சொல்றதுக்கு. அதே மாதிரி இங்க ஆழ்வா கோவை வாயாக எல்லாத்தையும் நம்முடைய சந்தைகள் தான் பெருமாள் இருக்கிறான் பெற்ற கந்த அபிவேகாதிகளை கொண்ட தனகியானவர்கள் ஆனவனோடு தன்னோடு அன்போட சம்சேகத்தை உபகாரித்தார் கோவை வாயாளருக்கு தசகம் அனுபவமான தசகம். அதன் பிறகு அந்த பராபுஷ நாயகி அதே மாதிரி நாயகா பாவம் அந்த வாசகம் மாதிரியே பாடநாயகம் தெரிஞ்சு கேட்டா இங்க என்னன்னா அவனுடைய சம்பந்தம் உள்ள வஸ்துக்கள் எல்லாம் அவனை ஞாபகப்படுத்தது உலகத்திலே எதை பார்த்தாலும் அவனை ஞாபகப்படுத்தது இவளுக்கு பராபுஷ நாயகிக்கு. அந்த பிரேயத்தை சொல்றால் அந்த சிநேகத்தாலே என் பெண்ணை பெருமையை செய்தார் என்றே செய்வடைந்தே ஊர்ல இருக்கிறார்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணார் தாயா ஊர்ல இருக்கிறாள் கூப்பிடாத இந்த மாதிரி உள்ள காதல் கொடுத்து கட்டப்படுத்தான் முதுமா நான் என்ன பண்றேன் கேட்கிறான். அதை கேட்கறதே என்ன சொல்றாள் அந்த பெண் எதன் இருக்கோ எல்லாருக்கும் பெருமாள் எது பெருமாள் எது பெருமாளுக்கு சம்பந்தம் உள்ளதுன்னு சொல்றாள். தான் உட்கார்ந்துக்கிற இடம் மண்ணு உட்கார்ந்துக்கிற இடத்துல மண்ணை இருந்ததுதான் வாழ்நாள் மண் இது என்னும் உடனே ஆகாசத்தை பார்க்கிறான் உன்னை துண்டு அவன் மேல் வைத்துள்ளது கைகாட்டும் சொன்னாலும் பெருமாளுடைய மனந்த தேசம் மனமாத்தான் அந்த துக்கம் தாழாத கண்ணை உண்மையில் மகிழ்ந்து கடல் மண்ணும் மண்ணே கண்ணை திருமையை செய்தால் என் செய்ய வழங்கியே ரொம்ப அழகாக பெருமாளும் பிரகாசமா இருக்கு சொல்லிட்டு ஒரு அதை கட்டிட்டு பெருமாள் ஐயோ என்ன ஆச்சுன்னு தயாரி பார்த்தா நீ தெய்வா ஒன்னும் ஆகாது. எயும் சென்றார் எயும் தன் காட்சை தள்ளி இவரை கோவிந்தன் என்று சொல்லி கோவிட ஆண்டை தூங்கி என்னுடைய கோவிந்தன் என்னும் பசுமாடு போச்சுன்னா ஆகா கோவிந்தன் வராம் அப்படிப்பாள். பசுமாடு கோவிந்தன் வராம் அப்படிப்பாள். அந்த மாதிரி ஏதாவது ஒரு கர்ப்ப கிரகத்தை பார்த்துட்டா போயும் அது எம்பெருமானுடைய கோயில் அப்படிப்பாள். அதனுடைய கேள்விகள் எல்லாம் கடல்மன்னன் கோயிலே சாயங்காலம் உட்கார்ந்துருந்தா சாயங்காலம் ராஜா அங்கீர வரணும். யார குதிர பஞ்சனங்கள் நகர்படம் வரா சாயங்காலம் ஊர்வலம். அந்த ஊர்வலம் வந்ததை பார்த்து ஆகா பெருமான் கூட்டம் திருவுடை மன்னரை காணும் திருமாளைக்க நேரையும் உருவடை வண்ணங்கள் தான் உலகந்தான் என்றும் கருவுடை செய்யுங்கள் என்றால் கடல்வண்ணன் கோயிலே என்று புரிந்து போவார் வண்ணன் கடல்கள் பாதுகம் ரொம்ப அழகா எனக்கு ஐக்கி சென்றிருப்பார் திருவிழை செய்திகள் எல்லாம் கடல்வண்ணன் கோயிலே. குலத்தாழ்வான் ஓய்வு போய் தாயார் கோயிலுக்கு வந்தனா எப்பவுமே கடவுள் கூட்டக்கூடிய சிக்ஷா இருப்பா உடையவர் கிட்ட ஒருத்தர் வந்தார். குலத்தாழ்வான் ரொம்ப நெருங்கின பக்தன் சொல்லுங்க உங்க சிக்கல் குலத்தாழ்வான் போறவர் வழியில இருக்கிற எல்லா கோயிலையும் தெரிஞ்சுக்கும் போற மதாந்தரத்தாளுடைய கோயில் தான் கேட்டு சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு மீன் போடணும் எல்லா ஜீவியும் திருவிழாங்கெல்லாம் மீன் விட்டு போற என்ன சிக்கனுக்கு சொல்லி பாடம் கூடத்தாடம் வரமாட்டேன் அதான் வரமாட்டேன் கூட்டு கேளுங்க. நான் பார்த்தேன் நிறைய அந்த மூணே இருந்து ஒரு கோயில் அதை பார்த்து எங்கிட்டு சார் அது ஏதோ ஒரு பதார்த்தத்தால் கோயில் அதை போய் எங்கிட்டு போறேன் கூடத்தாடம் ஆழ்வாங்க பெருமாள் இருந்தால் பெருமாளுக்கா யாரும் கோயிலே கிடையாது பெருமையை செய்திகள் தான் கடல் வண்டன் கோயிலை குறிக்கிறார். அந்த மாதிரி இவர் கதாபுஷ நாயகி ஹரிதாபாவத்திலே அந்த வண்ணையின் திருவாரங்கிற திருவாரங்களிலே புண்ணியா செய்தி ஒத்துவிதி ஸ்வயோகே பாஸ்விதானா அதிவேகாவக சதீச சம்பந்த பதார்த்தத்தை உடையவன் மன்னத்தானே பார்க்கிறானா வாமனா வந்து பெருமாள் கொண்டு அளந்து அவர் திருவழிப்பட்டவன் பார்க்கவே ஏதோ ஒரு வஸ்து இந்த வஸ்துல பகவத் சம்பந்தன் இருக்கிறதா நினைச்சிட்டு இவளுடனே பகவத் சம்பந்தத்தை அதிலே கொண்டாடி ஏறிட்டு அனுமதிக்கும்படியான பிரபாவத்தை உடையவன் தன் தெய்வமத்தை உடையவன்கிறத அந்த திருவாரூரியான் வகிச்சது சுவாமி பதினாறு பார்த்தவே இருக்கிறான் கொண்டு அதன் கட்டது இந்த மாதிரி அவனுக்கு பகவத் விஷயத்திலே அத்தியந்தமான பக்தி இருக்கிறதால பெருமாளுடனே தான் வைகுண்டத்தில் இருக்கே உபயம் நிரூபிக்கும் நாயகன் தன்னுடைய ஐஸ்வர்யங்கள் எல்லாத்தையும் காண்பித்தான். அது எப்படி இருக்கிறத சொல்ற வீச்சிலிருந்து பதாகாரத்தை பாசனத்தில் வீச்சிலிருந்து இருக்கக்கூடிய நீப்பை காண்பித்தான் யாச்சாரண திருவாராயத்தில் எல்லாத்தையும் ஸ்ரீ வைகுண்ட இளையனாய் அயோகரும் அமலர்கள் அதிபதியாக இருக்கக்கூடிய ஜீவிதே நந்தியா வீட்டி முடிஞ்சினா அந்த உட்கார்ந்த வீட்டை அவர் இருக்கிற செய்தியே என்ன காரணங்கள் அப்படின்னா வைகுண்டநாதனுடைய தேவை கிடைக்கிறது அப்படின்னா அவன் உட்கார்ந்துக்கிற செய்தியே லோக மொத்தத்தையும் நான் ஆடக்கூடியவன் அப்படின்னு காண்பித்தார். இதுவே ரொம்ப பௌமிஷாலா இருக்கிறார் சும்மா உட்கார மனி நீக்கூடிய திருக்கோணத்தை என்ன காண்பிப்பாக்கள் இருக்கிற இடத்திலேயே எல்லா சொத்த லோகங்களையும் தான் நடத்த வந்த சாமர்த்தியம் உள்ளவன் அப்படிங்கிறத காண்பிக்கிறார். இது சீர் ஆச்சாரிக்காரு அம்மா அருணாச்சாரி லோகம் சத்த எல்லா லோகங்களையும் தான் அடக்கியவாறு மிகவும் வெற்ற ஆய்வால் காண்பிக்கிற அப்படிங்கிறது நீச்சி உண்டுங்கிற தசகத்துல சாதிக்கிற பங்கி திருவாராயணத்துல ரொம்ப போக்கியமா இருக்கும். நீச்சி உண்டுங்கிறது வியாக்கியம் சீகையின் தன்மையினால் அனந்த போகினி சியாசக ஆசீனாய் போக சேஷாசன சேஷ சேஷாசன வைனதேய பிரபுதி பஞ்சன பரிமுத்தனாயிருந்த எம்பெருமானை அவனுடைய நிரவதிக காருண்யத்தாலே கண்டலாலே கண்டது. அப்பேற்பட்ட சேர்க்கை எப்படி ஆனால் கிடைச்சது அப்படின்னா அவனுடைய எல்லையில்லாத காருண்யத்தாலே கிடைச்சது. நிரவதிக காருண்யத்தாலே கண்ணாலே கண்டர் ஆழ்வார். அந்த வீட்டிலிருந்து இறைவரும் தரிப்போதில் வீணி ஆச்சரமிக்காலும் அம்மா அணிங்கிற அதை மோசமாக பண்ண அதே இது ஒரு விஸ்தாரமா திருவாராயிலே தாங்க திருவிழந்தாழ்வாரிலே தன்னுடைய சர்வ லோகாதி ஆஜ்யமெல்லாம் ஒன்றின்படி இருந்தொழி தன்னுடைய சர்வ லோகாதி ஆஜ்யம் எல்லாம் எல்லா லோகத்தையும் வாழக்கூடியவன் அப்படிங்கிற தன்னை தெரியும்படியா திருமான் இருக்கிறான். ஏகதேசத்தாலே விவாதித்த சர்வலோக நாள் எல்லாம் தனிப்போல் செல்ல ஆற்றலுக்கான மாண்பத்துக்கு ஏற்றான். இப்படி பதிமூன்று நாள் இருக்க செய்தே அனுத்திருத்த சுவாவனாய் அந்த மாதிரி இருக்கக்கூட பதிமூன்றனா இருக்கக்கூடிய ஆழ்வார் பார்த்து அதை அனுபவிக்கிற வாழ்வாட பாசன வீட்டில் தேவை தனிப்போல் செல்ல ஆக்கிரமிக்கான குமாரி எல்லா இழந்தான் தன்னை போட்டி என்றே கைகளாக கொண்டு சொல்மாடைகள் கொடுக்க வந்தேற்கு என்னை எண்ணிக்கிறேன். அந்த குருமாளி பார்த்த உடனே என்ன சொல்வாரா போட்டி போட்டி போட்டி சொல்வாரா போட்டி என்று சொல்வார்கள் சொல்மாறு செய்வர் போட்டி என்றே கைகளாக தொழில் கைகளாலே நன்கு தொழுவர்கள் அந்த இருப்ப பார்த்தா தானாகவே ஏறிவிடுமா நித்தாங்க நாய்க்கேத வாழினா அந்த இருப்ப பார்த்த உடனே தானே கைகூப்பி நிற்பனா இங்கேருந்து போனால் பார்க்கலாம். அதை சொன்னர் ஆழ்வார் பூச்சி என்றே கைகளாக தொழுது செருமாளைகள் நோக்கவதே இனி என்ன கொலை வேண்டுமே அறிவிக்கிறார்கள் இன்னும் என்ன கொலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டில் ஆழ்வார் என்ன சாதித்தார் அப்படின்னா தன் பிரிவில் இவருக்கு பிறந்த விழாவை கண்ட எம்பெருமான் தன்னை முழுக்க காட்டிக் கொடுத்த கண்டு மங்களாசாசனம் பண்ணி உபயம் பூட்டியிலும் என்னோடு கண்ணுமது கொண்டு யோகானாமேன நாகத்தாரியரால் அவருடைய ஆசிரித உதாட்சீகரணத்தை உபவாதிக்கு செய்யப்பட்டதன் செய்ய வேண்டியதை செய்தான். பக்தன் என்ன செய்ய வேண்டும் எம்பெருமானை சேவிக்கவும் அவனுக்கு பல்லாண்டு பாடவும் அதை செய்தித்தான் அதற்கடுத்தது திருவாரூரியான தீர்ப்பாளையாவின் குறிப்பிடந்தது மாணவ ஞானமாத்திரவால் அத்தால் வாக்கிய சம்ஸ்கேதம் அபேட்சிதமாக அந்த பெருமாள் தன்னுடைய அனுபவத்தைதான் குறித்தான். அது மாணவ அனுபவம் அது வெளிப்படையா வைக்கலாம் எந்த கருத்தமானாலும் வங்கி ஏற்ற குறை இருந்தான் ஆழ்வார்க்கு தன் அராமத்தாலே மோகிக்கும். அதனாலே மந்தபோகன் இன்னும் சிவாயத்தை உயிர் தோழி மாசுரத்தாலே பேசி இச்சா சாதித்த யோகாதிகளாலே பகவானுடைய பிரணி விஷத்தத்தை உபாதிக்கொள்கிறார். தீர்ப்பாளையாமி என்ன நாடு மண்டலில் ஓர்பாலு ஒன்றுகள் உற்ற நடுவோம் தெரியும் ஓர்பாலு காந்தியில் அந்த இவரை நிர்மிஷ்டமாயோ ஏற்பாளர்களுக்கு இவர் சிந்தைகளால் செய்கின்றதே இவர் பெருமானையே நாடுகிறான். தோல்வியோட பாசுரமாக அந்த பாசுரங்களை விண்ணப்பம் பண்ணியிருக்க அந்த என்ன சொன்ன அப்படின்னா திருமாவிடத்திலேயே பூமிக்கு பிறக்கிறார்கள். அவர்களுடைய குணாதிசயங்கள் இத்தாசாகத்து யோகம் முதலானவைகளாலே அந்த கதைகளை சொன்னால் இவருக்கு கொஞ்சம் உடம்பு தேர்வது, இந்த வந்ததான அலாபத்தாலே ஏற்பட்ட வியாதி புரிவது, அவன் தன்னிடத்தில் ஸ்நேகம் இருப்பவர்களுக்கு ஒரு வைத்திய தரத்தில் இதுதான்பட்டே சொன்னார். இதன் நிலையில் சிவனந்தா சிவனேன் திருவாயில ஸ்ரீராம பிரசங்கத்தாலே யோகம் தெரிஞ்சும் அத்தெளிவுகளுக்கு கூட்டல்லாமையாலே அவனுடைய ஆபத்தம்பித்த வீட்டியாளிகளை சோதித்துக் கொண்டு ஆபத்தகக்காரி பகு துரத்தத்தை முதலாளி சிவனந்தா சிவனேன் சீகிரையோதான் நலமுந்தாய் நலமூர்த்தி நாராயணன் என்று காலந்தோறும் யாரிலிருந்து கைகளை உபரித்தால் கோபியின் காரணமானால் தூய்மையும் கொண்டாயே. இன்றையதான் அழகானதான திருக்கோணம் நான் காணும்படி வரவேண்டும். வந்தவர் மட்டும் இல்லாத என்னை கூண்டி வேதத்தை சீகரித்துக் கொள்ளவும் கூவியும் கொண்டாய் என்னை கூப்பிட்டு வேதம் கொள்ள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிற சிவனந்தா சிவியத்தில். அதனால அவருடையதான ஆபத்தகம் முதலான பல உலகங்களை தோற்றம் அல்ல. அதற்கு கழித்த ஏதாவது நிலையோடும் இசைமூலத்திற்கு மகள் கூடாது சந்தங்கள் குரங்குடமாக சிலர்களை இல்லாத பிடியாக நிர்ணயித்த தலைவர்த்த மகனால் தவறாத மணி மாமை தொழிலே தன்னுடையதான தானும் இந்த ஆத்மாவும் ஆத்மீயங்களும் தானும் தன்னை சேர்ந்தவைகளும் எதிர்மானுக்கு பயன்படாமல் போனால் அவைகள் இருந்தும் பயனில்லை, அவைகள் அழிந்து போகலாம் அப்படிங்கிறத மணிமாமை துறையினர் கருவினர் துறையினரே தன்னுடைய உண்மையை காந்தி தன்னுடைய இளமை இவைகள் இன்னுமே தனக்கு பயனற்று போய் மணிமாசீகரிக்காத்தால அவைகள் இல்லாமலேயே இருப்பதுவே அப்படிங்கிறத எட்டாம் திருவாரூர் ஒன்பதாம் திருவாரூரியான முழுவடுத்த முன்னூற்றாறு கலைந்தேங்க அப்படிங்கிற பகுதியில் லோக சுவாவம் லோக லோகத்தை இருக்கிறவர்களுடையதான சுவாவத்தை அவர்களுடையதான இயற்கையான தன்மையை குறை சொல்லி இந்த சுவாவத்தை நீங்கி இந்த சுவாவத்தை உறுப்பிட்டும் இவர் பெருமாளாசிரி கருங்கிறத சொன்னார். என்னால் ஆசிரியர் கிடைக்கும் இதை என்ன உறுதியாக நமக்கு வாழ்கிற வழியை முன்பாதிய லோக சுவாவத்தை சொல்லி இவைகள் உங்களுக்கு உபயோகமாகாது ஆத்ம கேமத்துக்குன்றதை சொல்ல தன்னாலா நிலைகளைத்தால் இவரிடத்தை உணர்ந்து தன்னாலா அறியனை பெறுகின்றால் தரமாறே அப்படின்னு பெருமாள் பிரார்த்திக்கிறார். லோக சுவாவம் லோகத்தை கண்ட நினைக்கிறேன் இன்னைக்கு இன்னைக்கு என்னை நீக்கி உனக்கு அடிமை ஆற்றிக் கொள்ள ஒன்று பத்து மாதங்களில் பிரார்த்திக்கிறார். தன்னாலா அனுபவிப்பது நிலத்தில் பிரார்த்திக்கிறார். ராபேஜி சம்பந்தி உட்கைக்கு அதிசோச்சியமான விஷத்தை தான் வெட்டும் அசைக்கிறா அதை பார்க்கவே புத்தி ஆழ்வார்கள் கொடுத்திருக்கான். அவனால் நிகர நயனத்தை தன்னுடைய திருவழிந்தே இவரை கொடுமை சேர்த்துக் கொள்கிற விஜயத்தை தமக்குத்தான் வந்தித்து அர்த்தித்துக் கொண்டு தனக்காக தான் திருமாவளத்திலே பிரார்த்தித்துக் கொண்டு இந்த லோகத்தோட சேலத்துக்கு எனக்கு இஷ்டமில்லை, இந்த லோகத்தோட சுபாவம் இப்படி இருக்கு, அதனால இதுவேண்டி என்னை நீ வீட்டு தைவரியத்தை தெரியும்படியாக ஸ்ரீ வைகுண்டத்தை சேர்த்துக் கொள்வோம். இவ்வுலகத்தில் வாழ விருப்பம் இல்லை சொன்னார். காருமையால் காருமையாக அபிமாயிப்பார்களாலே அவருடைய பிரேமோபரோகித்த சஜன அபிமத படரூபங்களை புகாரித்து முடிந்தார். ஆக லோகத்தில் இருக்கக்கூடியதாக லோக விடயத்திலே இருக்கிற வைராக்கியத்தையும் அவனே கனமாக நிற்கிறதையும் அவர் அந்த விஷயத்தை சுவாமியுடன் தாய்த்தார். இந்த மாதிரி சொன்னவுடனே அதற்கு பிறகு என்னாச்சுனா அப்பவும் பெருமாள் அழைச்சிட்டு போயாம். அப்ப அவன் தோணித்தான் பெருமாள் அழைச்சிட்டு போவது ரொம்ப பண்ணல நம்ம இங்கேதான் இருந்தாகும். லோகத்தோட சுபாவம் ரொம்ப மோசமா இருக்குங்கிறது ஏற்கனவே நிந்தனை பண்ணும் சம்சாரிகள் அதுலேயே ஈடுபட்டு இருக்கா. ஆனா நமக்கு வேற வழி இல்லை, அவன் அழைச்சிட்டு போவாத்தால போவாத்தால இங்கே இருக்கமே இருக்கு. இங்கே இருக்கும் போது வளமையை தப்பிக்கல, விட்டுட்டு போனா பொறுத்து இருக்குது. ஆனா அவன் அழைச்சிட்டு போல இப்படி வளமை இருந்தாலும் நமக்கும் இந்த தண்ணி வேகம் ஒத்து வர இடம் கிடைக்கல. என்ன பண்ணணும்னா கடைசி இடத்தை நமக்கு சூரியமா நாம் படிக்கணும். அதே மாதிரி பாழ்வார் என்னன்னா இந்த சம்சார இடங்களில் நம்ம இருக்க வேண்டியது அமைச்சவர்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது துடிக்காம போனா போதும்னு நினைச்சோம். ஆனா பெருமாள் அழைச்சிட்டு போகாதால இந்த அமைச்சவர்களுக்கு எடுத்த இருக்கு இருக்க வேண்டியது. நாம் என்ன பண்ணுவோம், இவருக்கு ஏதாவது சொல்லி இவர்களை அறிவித்தவர்களாக ஆக்கி நம்ம ஒழிச்சேர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக லோகத்துக்கு உபதேசம் பண்ணலாம். அதை உபதேசம் பண்ணிட்டு இந்த லோகத்தில் இருக்கிறவர்களா சம்சாரத்தை எழுதியே அப்படின்னா ஏதாவது சம்சாரத்தில் கிடைக்கக்கூடிய கடன்களுக்காக மற்ற தேவையை பார்த்து எனக்கு இது சம்சாரத்தையே நீங்க ஈடுபட்டு கொண்டும் பிடிக்கல, தேவதாந்திரங்களும் பிடிக்கல. அதனால இவர்களை விட்டு தேவதாந்திர உபாசனங்களை விட்டுட்டு எம்பெருமானையே ஆசிரியோர் அப்படின்னு பத்து வாசனங்களால கடைசி திருவாரணியோட அவனால் திண்டாரத்தும் கல்பான தேதி திட்டக்காரிகளால் அவனுடைய அரசத்தை உபதேசித்துக் கொள்ளுங்கள். அதுக்கு கேள்வி கேட்டா பெருமாளே மாட்டானே நீங்க எல்லாம் உபதேசித்தானே தூண்டிருக்கிறார் துண்ட துண்டியான அவனாலே பிரிந்தாதவர்களா இருந்தாலும் தாம் சாதிக்கணும் பார்த்தனால் திருப்பல்ல. அதை பத்தி நாம் எப்படியாவது அப்படின்னு நினைச்சுட்டு உபதேசித்தனர். அவர்களை திருத்த பார்த்து பகவானுக்கு அச்சாவதாரி சந்தவேகதா அவுன்னத்தியத்தை அத்தை திருமையிலும் அவன் தானே பயன் தானே உயர்ந்தவன் அப்படின்றத காண்பிக்கலாம் உபயோகிக்கலாம். ஒரு கேள்வி கேட்டா இந்த கடற்கொண்டத்தை ஆழ்வான் முதல் திருவாரணையில பேசிக்க அதே பதத்தத்தை பின்னன் வீடுகிற கட்சிகரத்தை திருவாரணையில பேசிக்க இங்கேயும் பதத்தத்தை பேசுறது வீட்டுக்கு இதே தான் பிரயோஜனம். அதுக்கு பதில் சொன்னா முதல் திருவாரணையில பேசினது அனுபவத்தால ஏற்பட்ட பதக்கம், அந்த அனுபவத்தில் ஏற்பட்ட பதக்கம் இவாளுக்கு எட்டல புரியல. அவர் அனுபவத்தில் சொல்ற அவர் சொல்லிய பிரயோஜனம் இவள கேட்கிற வாழ்க்கோ அதை இவர் உபதேசம் பண்ணிச்சு அவதாகம் பண்ணா கூட இவாளுக்கு புரியல. அதனால எட்ட ஒன்னாவது இன்னும் வீட்டில் சொன்னதான பதக்கம் அவதாரே பதக்கம் விபவாரத்தில பதக்கத்தை காண்பிச்சு பின்னணி இருக்கிறான். இந்த விபவாரத்தில் இருக்கிற பதக்கத்தை பிராக்டிக்கல் பார்க்கணும்னா விபவாச்சாரத்தை பார்க்கணும். விபவாச்சாரம் அதுல கலத்தத்தை சொன்னா விபவாரம் பண்ண முடியாது வாழ்க்கைக்குரியாரம் இப்ப சுலபமா இருக்கு. இந்த கலத்தத்தை செடி திருத்தலாங்கிறதுக்காக அச்சாவதாரிய கலத்தம் சொன்னது சொல்லிட்டு இந்த ஒன்னும் சேமிப்பு அவதாரியாக சாதிக்கிறார். பெருநாயத்தையும் சுவாமி சாதிச்சிருக்கார். அந்த விஷயத்தை அதாவது ஒன்றும் தேவை அவதாரிக்கிற பயனாக சாதிக்கிறேன். என்ன அப்படின்னா சுவாம்பவே கடத்தம் முதல்வர் கல்வி உன்னாதார் முடிவெடுப்பதே சம்சாரத்தில் உள்ளார் பகவத் திமுகரால் சர்க்கார் விஷய பிரதமரால் ஊடுபடுகிறபடி சந்தித்து சங்கசேகியாக சங்கரட்சகராக இருக்க இவை இப்படி நோய்களின் திருப்பியை கூறுவோம் இவைகளையும் திருத்தி நல்ல வழி போக்க வேண்டும் என்ற மொழியாக இவர்கள் சாஸ்திர வசியராகாமல் அகம் கொடுத்ததான் என்று நம்மால் செய்யலாகும். பெருமாளை கேட்கலாம் நல்ல கருள் உள்ளவர். நான் ஏற்கனவே சொன்னேன் வாழ லோகத்துல அன்னைக்கு ஈடுபட்டுருக்கா இவாளை திருத்தி திருத்தின்னு கேட்டேன் இது பண்ணாம இருக்கே அப்படின்ன உடனே சினிமா சொன்னா அந்தபோது நான் அவதாரம் பண்ணி உபதேசம் பண்ணி பார்த்தேன் ஆழ்வாரே அவன் அவனு திருக்கிற வழியா இவ அப்படிதான் இவர்கள் சாஸ்திர வச்சியராகாமல் சாஸ்திரங்களை சிக்கிட்டு வச்சிருக்கேன் இவா சாஸ்திர வழி நடக்கல சாஸ்திர வச்சியர் ஆகாமல் அவத பிரபுத்தரான இந்த நிகழ ஒரு ஸ்லோகம் ஒன்று அதுல பெருமாள் என்னென்ன எத்தாசம் பண்ணியிருக்க அந்த உத்தாரியெல்லாம் பண்ணியும் நான் நல்ல வழி போகலை அப்படின்னு கேட்கக்கூடிய ஸ்லோகம், ஏன் செய்யல அப்படின்னு கேட்கக்கூடிய ஸ்லோகம். நிறையா சாஸ்திரங்களை படிச்சுதான் பெருமா. இதுக்காகனா ஆத்மஸ்வரூப ஞானத்தை ஆத்மா பகவானுக்கு தாசன் தெரிஞ்சுக்கிறதுக்காக. எல்லா சாஸ்திரங்களுக்கும் வேதாந்த கிரணம், வேதாந்தத்துக்கு ஆத்மா பகவானுக்கு சேகமுக்கள் சொல்றதுல மற்ற சாஸ்திரங்கள் படித்து வேதாந்தத்தை புரிஞ்சிக்கும்படியான சக்தியே கிரணம். வேதாந்தத்திலே இந்த ஆத்மா பகவானுக்கு சேகமுக்கள் ஞானத்தை தரணும். அதற்காக சாஸ்திரத்தை படைச்ச அதுக்கு மேல எனக்கு சாஸ்திரத்தை படித்து தெரிஞ்சுக்கிறது முன்னிப்பர் சுவாமி அப்படின்னு அவங்க அவனுக்காக என்ன சொன்ன நித்திய ஆராதனம் பண்ண உனக்கு நல்ல சரீர திடமா இருக்கிற மாதிரி பண்றேன். திருவாராதனத்தை பிறகு இல்லாம பண்ண, திருவாராதனத்தில் என்ன பிறகு இல்லாம பண்ணா அந்த புண்ணியத்தாரையே உபாயத்தில் சேர்ந்து மோட்சத்துக்கு போகலாம். சாஸ்திரம் கூடி இதூபமதையே ஆராதனாத்தம் வகு, சாஸ்திரத்தை படித்த நல்ல சரீரத்தை கொடுத்த அதுக்கு மேல திருவாராதனைக்கும் எல்லாம் வசூகட்டா கிரீங்கிறோம் பண்ணணும். கஷ்டம் இப்பாண்ட இடத்துல மனசால சித்தனம் பண்ணும் சத்தியானாய மனத்தை நல்ல புத்தி வந்தாதான் என் பண்ண முடியும். நல்ல புத்தி வந்தா சாஸ்திரவாதிக்கு ஞானத்தை அடைய முடியும். நல்ல புத்தி இருந்தா திருவாராதனை பண்ண முடி போகும். நல்ல புத்தி இருந்தா தியானம் பண்ண முடியும். நல்ல புத்தி இல்லாம தருவாரிங்கன்னா நல்ல புத்தி வர்றதுக்காக தீர்த்தங்கள் எல்லாம் படிச்சேன். தீர்த்தம் ஊர சுத்தரம் அங்க ஏதோ தீர்த்தம் இருக்கு கங்கை என்ன காவேரி போய் தீர்த்தா மாதிரினா நல்ல புத்தி வரும். நல்ல புத்தி வந்தவரை இப்ப என்ன சேர்ந்து திருவாராதனை பண்ணி ஞானத்தை அடைஞ்சு சிந்தனை பண்ணி தியானம் பண்ணி நோக்கத்தை அடைவான். அதுக்காக அங்கங்க போற வர வழியில தீர்த்தங்களை படிச்சிடும். ரபு மனதா புத்தி தீர்த்தாரிடம் அதுக்கு மேல இது இன்னுமே வசப்படல. எங்கேயாவது போற இடங்கள் நாலு பெரியவாட படுத்தாங்க தத்வாங்கத்தை உபதேசம் உத்தமகுருவும் தத்வா நல்ல ஆச்சார வேலை படித்தான். ஆச்சார எல்லாம் ஒரு மீட்பு இருக்க ஒருத்தர் யாத்திரை வேண்டியிருக்க ஒருத்தர் சீரகத்தில் இருக்க படைக்க போனா அயோத்தியில் ஒரு மட்டம் கங்கையில கூட நெய்ய ஒரு மட்டம் இந்த மாதிரி அங்கே நல்லது சொல்றதுக்கு பக்தியை பலத்ததுக்கு நிறைய ஆச்சார இருக்கா தத்வாங்கதி உபதேசி உத்தம குருவும் தத்வா அனுமதினாதினா நம்ம அனுமதிக்கிறான் பெருமா. அதுக்கப்புறமும் உண்டாம இதுவுமே கிடையாது எல்லாருமே உட்கார்ந்து கேள்வி பூட்டிட்டு வேணா என்ன பண்ணுமா பெருமாறே பெருக்கி புரிவீங்க சர்வேச்சரகான்னு கேட்டா அது பெருமாள் ஆழ்வார்த்த கேட்டானா சுவாமி நிறையா உட்கார்ந்து இருக்கேன் சுவாமி என்ன நமக்காக இந்த ஆத்மாவை பெரும் ஜனமா வைக்காம ஒரு நல்ல ஞானத்தோடு சேர்த்திருக்கேன் கேட்டேன் உபகார ஜனமும் ஒரு ரகசியம். உபகார சந்திரத்தில் என்னென்ன உபகாரம் பண்ணிருக்க எல்லா ஆத்மாக்களுக்கும் பொதுவாக பண்ணி வச்சிருக்கக்கூடிய உபகாரம் அது சித்தியிலேயே பண்ணி வச்சிருக்கான். ஞானத்தோட ஆத்மாவை படிச்சிருக்கான். இந்த ஆத்மாவை அந்த தர்மபுத ஞானத்தை உருவாக படிச்சிருக்கான் முதலான உபகாரத்தை பட்டியலிருக்கேன். அதுக்கப்புறம் இவன் பிறக்கும் போது செய்யக்கூடிய உபகாரம், பிறந்த பின்பு இவர் ஞானத்தை அடைகிற வரைக்கும் செய்ய உபகாரம், ஞானத்தடைந்த பின்பு உபாயத்தை அனுப்பிக்கிறவருக்கும் செய்ய உபகாரம், உபாயத்தை கணிக்க பின்பு இங்க இருக்கிற காலத்துல உத்தரவிற்க மண்டலத்துக்கு வைக்கிறான உபகாரம். அதற்கு பிறகு இவன் அந்திப்பதையில எல்லாத்தினமும் அத்திராதிகள செய்யும்படியான உபகாரம், அத்திராதிகள சேர்த்து மேலே கலந்தவன் ஸ்ரீவைகுண்ட அடையிறவருக்கும் செய்ய உபகாரம், அங்க செய்த உபகாரம் உபகாரம் காண்பிக்கிறார். அந்த விழா பேரின் வரிமுறைக்கும் அறிவுரை அறிவுடனே இருந்தாருக்கு உங்கள் இணை இடைவெளி உருவாறு எங்கள் இந்திலையாம் வெயிகந்தம் உண்மையை சேர்த்து மந்திரமும் மந்திரத்தின் காட்டி ஒளிப்படுத்தி வாழ்க்கி அடிமை கொண்ட தந்தை என்னை தனி திருமணத்தாரில் தடை வைத்தோம் சனதோ நிறுவினாலே திருவாள் ஆழ்வாக்க சொன்னான். கணேஷ் சுவாமி என் ஜனவாக என்ன பண்ணிருக்கேன் சரி நீ முற்றும் நான் சுற்றி பார்க்கிறேன் நான் அதுக்காக உங்களுக்கு தெரிவு சொன்னார். அவர் சொன்ன பிரிவா அந்த மாதிரி நம்மால் செய்யலாம் உண்டோ நான் என்ன சுவாமி பண்ண முடியும் அப்படின்னா பெருமா பின்வாங்கினானோ இவர்களுக்கு சரணகணேந்திர பிரதான ஆரோக்கிய இவ்வளவுமாக நாம் உபகரித்ததெல்லாம் சரண தலையத்திலேயும் சரீரத்தை எல்லாம் இருக்கு இத்தனை ஒத்தாக நாம் பண்ணிட்டேன் சுவாமி விபரீத பலமாயிற்று காண்போம். பாரு எதுவும் பிரயோஜனம் எதுவும் பண்ணவர் மாட்டேன் அப்படின்னு சொல்றாள். அது விளக்கம் மற்ற துறையில் கையில் இன்று அல்கார் இடத்துல கேட்க உடனே அவன் சொன்னான், மீனவர்க்கு இவர்களோடு உள்ள பிரபாகம் அபர்த்தனீங்க என்னாலும் வீரஸ்வாமியார் தான் பண்ண முடியல. எந்த உடனே இவர்களோடு உள்ள சர்வாதம் அபர்த்தனீங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிந்தார்கள் மாதிரி விவாதம் பண்ணிருக்கிறா இவா கருதன் நம்ம தந்தையை கூடுது அழகாக தந்தையை குடி பண்ணி சந்தார்களையும் தன் சொந்தாமையாரே திருத்தா பார்க்கிறார். அவர்களுக்கு நீத்தகமாய் இருந்தது. அதுதான் இவர்களுக்கு பகவஸ்தலத்தை ஞானம் இல்லாமே இல்லையே. அதனால தேவதைகளுக்காகவும் திருவாளர்களுக்கு ஆழ்வார் உழைத்துனா அதை சொன்னா முதல் திருவாரூர் வாழ்பவத்தார் பரத்வத்தின் பரத்வத்தை அது செய்வார். பரத்வத்தின் பரத்வம் பரத்வத்தின் பரக்கம்னா சீவிதர்வு பரத்வத்தின் பரக்கம்னா சர்வ ஜீவராசிகளுக்கு மத்தியாமியாயிருப்பது சர்வ சேதனா சேதனங்களையும் சரீரமாக கொண்ட தன்மை அவைகளுடைய விவித சேதனா சேதன சுரூப சிவி பிரவர்த்திகளை தனக்கு அதீனமாக கொண்ட தன்மை இவைகளெல்லாம் அதன் பாதுகாப்பான உயர்வாளர் தொடங்கி தனக்கு சிந்திக்கிறது. அன்பவே பதத்தம் பலத்தே பதத்தம் அந்த பதத்தை வளர்க்க சொன்னது அது சம்சாரிகளுக்கு எட்டாம் இடமாக இருந்தது. சம்சாரிகளுக்கு எட்டாம் இடமாக இருந்தது ரொம்ப டிஃபிகல்ட் எட்டாம் இடமாக இருந்தது. அதற்காக விபவத்து விபரத்தத்தை எது செய்தால் திண்ணன்று அது ஒரு காலில் தவித்தமாகையால் உட்பாடத்தை எது சிலை உபதேசித்தம் இவர்களுக்கு பிற்பாடத்தில் எட்டிச்சிடையில் துணைகள் விட்டுகின்றே பின்னால் வளர்ந்து சோதி என்கிறபடியே பிற்பாடல் குளிக்க வேண்டாம் அச்சாவதாரத்தில் அச்சாவதான அதுவே நல்ல குடும்பம் இருக்குமா அதற்காக சொல்லலாம். பிற்பாடல் குறித்த வேண்டாத அச்சாவதாரத்தின் பதத்தத்தை அறிவு செய்கிறார். அச்சாவதாரிய பதத்தத்தை சொன்னார். அச்சாவதாரம் நம்ம தொகுதி சொல்லக்கூடாதா இல்ல பெருமாள் சொல்லக்கூடாதோ அப்படின்னா தந்தூரமான தந்தூர்னா யாருக்கு அபிமான குருஸ்வாமி ஆதிபிரான் மத்தை தெய்வம் ஆளுமையே பெருமாள் யார் என் பக்கத்தில் இருக்கிறார் அப்படின்னா ஒன்றும் தெய்வம் மற்றும் யாருந்தான் படைத்தான் ஒன்றும் இல்லாத எதுவுமே இல்லாதது பிழையாய் அவருடைய பொருளினாலே எப்ப பிழையமானது இரண்டு ரோக சேர்த்த ஜீவராசி தீப கூட்டத்துக்கெல்லாம் தான் ஒரு சரீரத்தை எடுக்க முடியாமல் அவைகளுக்கு தர்மபலம் தர்மாத்துடைய பலம் கொடுக்க முடியாத சந்தர்ப்பம் இருந்ததோ அப்ப சந்தர்ப்பம் பண்ணி லோகத்தை படைச்சா சொன்னார். ஒன்று நின்றாதே இருந்தால் சமயத்திலே முன்மாதிரி தேவதைகள் கிடையாது. இல்லாத புத்தியும் கிடையாது, லோகங்கள்லாம் கிடையாது, தேவர்கள் கிடையாது, தேவர்கள் முறையான உலகங்கள் கிடையாது. ஒன்றும் தேவும் உலகம், தேவம் இல்லாது உலகம் இல்லாது, ஒன்றும் தேவும் உலகம் இல்லாது. உயிரும் மற்றும் யாரும் இல்லாது, அது இல்லாதபோது பிரளயத்தை செய்த தகுந்த காலத்துல அதிக வீசிக்கான் பிரளையை கற்றுள்ளவர்களுக்கு யாதன் வேளாண் அந்த கலைய பிரயோகம் திறந்து விஷசைலநாத கவிதையை தங்குற ரீதியில தான் தன் சக்கல் தத்தாலே உலகை படைத்தான், நான் முகன் தன்னுடன் தேவர்களோடு உயிர் படைத்தான் அப்படின்னு அது எல்லாத்தையும் படைத்தான், தேவதைகளை படைச்சான், தேவ கூட்டத்தை படைச்சான், யோகங்களை படைச்சா மற்ற ஜீவராஜனையும் படைத்தான், தேவத்தவிர திவ்ய முனிஷத்தாவது அந்த பெருமாள் யாருனா ஜெகக்காரணம் எங்கூர் பெருமான திருமணியோ பெருமானி திருப்பூர் அதனால் நீங்க ஆரம்பிக்கிறான் மத்தை நிற்க மத்தை செய்வோம் நாளும் பிடிக்க ஆழ்வார் நடுத்த முத்து சொல்ல பார்த்தா அந்த பாசுர அழகு அது சொல்ற ஸ்டெயில பார்த்தா மற்றவங்க கூட விரும்பவும் பெருமாள் சொல்லிட்டு அதற்காக திருச்சி சொல்லியா லௌகம் சொல்ற மாதிரி ஆழ்வார் சொல்ற இந்த ஆதித்யா மற்றே தெய்வம் சுஷீலனமான காரணபூத்தனான இந்த எந்தவிமான விட்டு அப்ராப்தராய் யுவகராய் யுவராகராய் விஷீலராய் இருக்கக்கூடிய திருவிழா தேவனையை ஆசிரியத்த துகிரிவோள் அது வேண்டாம். திருவிழா தேவரை தேவையும் தேர்வு அப்படின்றத சாய்த்துதான் ஆழ்வார் இந்த பாகனத்தாரே இந்த பாகனங்களாரே அதை சொல்லதே வியாக்காரம் என்ன கேட்டே தன் வழியகத்து செல்வம் பார்த்திருக்குமா போல கழிப்பன் ஒரு நம்பிக்கை இருக்கிறார் வியாக்காரம். அந்த மாதிரி அவர்கள் ஆராதனம் பண்றேன், அவர்கள் உபாசனம் பண்றேன், அவர்களாலே இந்த காரியம் நடக்கிற மாதிரி தெரியுது, ஆனா நடக்கிறது இல்லை. நடக்கிற மாதிரி தெரியுது ஆனா நடக்கிற மாதிரி இல்லை. அந்த தெய்வத்தை நாடக்கூடாது. எல்லா ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடியவன் தன்னை ஆசைத்தவர்களுக்கு மோட்சார்த்திகளாக இருந்தாலும் அவர்களுக்கும் சரீராரோக்கியம் அத்தாம்ச போகாம் செய்வான் கண்டித்தானும் பதாவும் தியாய நாமிக்கம் இங்கிருக்கும் காலங்களை தன்னுடைய பிரிச்சேத்தாலே அவர்களுக்கும் ஆரோக்கியத்தையும் இங்கு சேர வேண்டிய செல்வங்களையும் ஆயுராரோக்கிய ஐஸ்வர்ய மூத்திராதிகளையும் தெரிகிறார். அதனால அவரையும் உபாசனம் சொல்றார். படைத்தான் தேவதைகளுக்கு சக்தியை கொடுத்தவர். இப்படி நான் தன்னை கண்ட மார்க்கண்டையை நவன கவிரானன் மீதக்கொண்டது மார்க்கண்டையை நவனிய கவிரானவன் மீதக்கொண்டது நாராயணே சொக்கர தவண்டாவதே திருப்பிருந்தூர் ரொம்ப அழகான பாடத்தின் இடங்கள் அனுபவம் ஒதுக்குமா இருக்கு. அந்த திருமாவுக்கு அந்த இடம் போக மாட்டான். நிறைய இடங்கள்ல வேற அவதாரங்கள் எல்லாம் தம்பி இருக்குதா அந்த குருவாய கோபுரத்தை பேச மாட்டேன். திருப்பூர் பெருமான் தான் அந்த அவதாரத்தை பேசிட்டு சொல்லணும். கிருஷ்ண கிருஷ்ணா சொன்னாச்சே குருமா. அதனால என்ன பண்ணா வாமணி கரணி பாடினா நான் படிக்கிறேன் இல்லையா. அருவா சுவாமி உருவதாலும் எத்தையும் எவ்வளவு அது வரைக்கும் பாருங்க பாருங்க ராமகிருஷ்ணன் அவனும் கேட்டது அப்படியே காணும். இந்த மாதிரி உள்ள குருவடாமுடைய தேர்வு தேவையான மூர்த்தியோருக்கு இத்தனையும் இந்த வண்ணம் நிற்கவே சென்னை சென்னம் பெரும்படும் திருக்குழு ரதனுள் புதிய வாழ்ந்து வாழ்வு நீள்குட கூதல் காட்டி பாசுரத்துல என்னத்தை அறியும் அவனுக்கு ஆட்சேபனே அறியணும். யாரு காட்சியம்னா இன்னும் வாமனா பிறந்தவன் சன்னனா பிறந்தவன் அவன் காட்சியம் அங்க ஏதாவது கிருஷ்ண கிருஷ்ணாதத்துவம் இல்லையா அது கூட அது எங்கேயோ போனா சுகாதத்தை காமிக்கும். கிருஷ்ண கிருஷ்ணையே படிக்கிறது அது என்னதான் படிக்கிறதான் கண்ணா கண்ணான்னு ஒரு கடைசியில அது பெரிய வாங்கு வாங்கி நீங்க காட்சியவதே பத்தாவது விஷயத்துல அமிர்தமான பத்தாவதாரமே பதற்றத்தை ஆழ்வார் பேசினர். பேசி என்ன விஷயத்தை சொன்னார் இந்த விலங்கராலே ஆழ்வார் இந்த விலங்கராலே நிச்சயமான ஐஸ்வர்யத்தை உடையவனாகையாலே தன்னோடு நம்மோடு சேர்ந்து இருக்கக்கூடிய வஸ்துக்களே சடல போல சர்மோக்கியம் அப்படி இருப்பதால் வாழ்நாள தன்னோடு சேர்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு மோக்கியமான துளசி முதலானவைகளை உடையவன் அந்யோன்ய சட்டம் நம்மோடு சேமிப்பவன் துவேஷாபாதி சுதுரியம் தன்னை போல இருக்கக்கூடிய வஸ்துக்களாலே மக்களுக்கு துவேஷத்தை ஏற்படுத்தி அப்படி ஈடுபடும்படியான குணங்களை உடையவன் தன்னுடைய பக்தர்களை சுத்தாஸ்தர்களாக செய்யக்கூடியவன் தன்னிடத்தில் ஸ்நேகம் இருப்பவர்களுக்கு வைத்திய ஸ்தானத்திலே இருக்கக்கூடியவன் நல்ல குணக்கூட்டங்களோடு கூடியவன் தன்னுடைய விலங்களாலே மற்ற வஸ்துக்கள் உபேட்சிக்கப்படும் முடியாத தன்மையை அறிவிப்பவன் இஷ்டாசரூபம் இஷ்டமான விகாசமாக இருக்கிறவன் உயர்ந்தவன் தேவதைகளுக்கெல்லாம் ஆதிதேவன் அப்பேற்பட்டவனை சர்வபோக்கியம் என்று ஆழ்வார் அனுபவித்தார். நாலாம் பத்து சர்வபோக்கிய பிரதிஷ்டா அதுக்கப்புறம் அனுபவங்கள் நாளை தினம்